நினைச்சாயினிக்கிறது அள்ளி அணைச்சா மணக்குது ரொம்ப சுகமாயிருக்குது கண்ணே என் ராஜா தீ உன்னை நினைச்சாயினிக்கிறது அள்ளி அணைச்சா மணக்குது மல்லிப்பூ முத்துப்பூ பிச்சிப்பூ புன்னாலே வந்தாடுது Thank you.